கேட்ட இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே கூடாது. I am a 21st century boy. அவ என்ன 3 டைம்ஸ் ரேப் பண்ணா. Bloody start the tower. மானங்கட்டவளே, இந்த குடும்ப கௌரவத்தை கெடுத்து வச்சிட்டடி. நீ கண்ணு முன்னாடி நிக்காத. போ போ. பேசிடா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா. ஆசி புக்க பாருடா அதுல இருக்குது மாமன் பேருடா. அது நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா பொன்னா அத நான் தானே தஸ்ட் பின்னா.